अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्पार्वतीभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीमान् वेङ्कटनाथाय कविदाचार्यो मेतन्धिरतामसारविदोषाम् राज्यभोगानुबन्धान् समचिदगुणजातान् सम्यगातारयुक्तान् शिवजन बहुमान्यान् चैवदेवं वेङ्कटाब्धौ श्रीमुपरिनित्यं सत्त्वमेव கண்ணியமத்து காத்தும் வெப்பு கருவினை இருவினையும் கடியும் வெப்பு சின்னம வீடன் தகிடம் வெப்பு திரிந்து பெறும் தீர்த்தங்கள் திரிந்த வெப்பு பொன்னியத்தின் போதன புகழும் வெப்பு பொன்னுரையில் போகவெல்லாம் புறக்கும் வெப்பு விண்ணப்ப விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேண்டு வெப்ப குழங்கும் வெப்பு ஜெயாதியுடைய ஒரு நீரிகள் ஒரு தெய்வு இதெல்லாம் அனுபவிச்சு வரும். தயாதேவி எப்படியாவது பெருமாளை இறக்க வைக்கலாம். பெருமாளுடைய குணத்தை காமிச்சு நம்ம போறது ஒரு அன்பு காத்த வைக்கலாம். அவன் கோபிச்சிருந்தா கூட இருந்தா ரொம்ப பாதையாக என்ன பண்றது, அவன் கோபம் கொண்டு வர்றது இவதான் கொஞ்சம் கோபிச்சிடமாய் கோபிச்சுதா அப்புறம் நம்ம சிவாஜி பண்ணி தணிக்கலாம். இப்படிதான் பண்றான். அவர் லீலைகள் இருக்க எப்படி சொல்ல முடியாது. அவ்வளவு அது வரும்போது இன்னைக்கு ஏழு சமாச்சாரத்தை எடுக்கிற உதாரணமாக 64வது ஸ்லோகம் அபாம் பத்திரு சத்ரோனு அசகனமுனே தர்மனிகளம் கிருபே காக்கம் சிதமதி இனஸ்வநயனம் எலி இனஸ்வாதந்திரா விடுதிபதி எப்படியாவது பகவான் நன்கதி கொண்டு போயணும். அது கோபம் செய்த உதாரணத்தை எடுக்கிறார் தேசியலிங்க. அப்பாம் பத்து சத்து நல்லது பண்ணி வைக்கிறார். முதல்ல கோபம் பண்ணி வச்சு அதுவும் விதம் பண்றான். கோபத்தை தாயார் லோகத்துல பையனை ரொம்ப துவம்சம் பண்றவங்களுக்கு தகப்பான் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான், அப்பா பாரு உடனே அடிக்க போற இது பண்ணவர் சொல்லி அவர் கோபத்தையும் கிளப்பி அவர் அடிக்க ஆரம்பிச்ச உடனே நான் போறோம் அடிக்காவே நான் திருத்தி விடுறேன்னு அவன் கோபத்தை சமணம் பண்ணி சேர்த்து வச்சுக்கிறான். இதே மாதிரி தயாதேவனுடைய ஒரு காரியம் கிருபை கருணை. அதுல முதல்ல சாமி இருக்கிறார் சமுத்திரம் அழி பண்ணார் ஸ்ரீமத் ராமாயணத்தை தபாரம் பத்து சத்ருனி ஜாச்சு ஸ்ரீமத் ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம். முதல்ல தேவதை சரணாகதி பண்ணா வாழ்க்கடல்ல எம்பெருவான் கிட்ட ராமனுடைய இன்ச பொறுக்க முடியல அவதாரமானு அது சரணாகி. அப்புறம் பரதன் காட்டுக்கு வந்து லக்ஷ்மணன் காட்டுக்கு வந்தாலும் சீட்டை காட்டுக்கு வந்தாலும் இப்படி பரதன் லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணான். அப்படியே வரும்போது முனிவர் சரணாகி பண்ணா எங்களால் யாகம் பண்ண முடியல ராட்சதாவளி அதெல்லாம் நிறைவேற்றுறார். கோபத்தோடு அந்த ராட்சதில் அழிச்சு அப்புறம் சரணாகி பண்ணது எல்லாம் தயாரிகள் வேலை. அப்புறம் கபந்தோடைய வழிகாட்டுறதுனால சுக்ரீவன் போய் சரணாகி பண்ணார். அதுக்கு சொன்னா அவன் எல்லாரையும் விட்டுட்டு சுக்ரி வாதி ரொம்ப சக்திவானா இருந்தா கூட கபந்த அவன் காட்டல அவன் பாத்தி அவன் சொல்லிட்டு சுக்ரீவன் ரொம்ப பக்திமானவன் நினைச்சு ராமானந்த கிருஷ்ணா சொல்ல சுக்ரீவன் போய் சரணாகி பண்ணுவோம். அவன் சீதை தெரிவித்துவான் சுக்ரீவ சரணாகி. அதுக்கப்புறம் விபீ சரணாகி ராமனுக்கு எவ்வளவு சிதன் சமான் கேட்கல ராமனுடைய எல்லா ஆத்மாவே சமமாக வந்துட்டான். விபீஷன் சரணாகி சில வரிசையா சரணாகிதி. அப்புறம் அகர் வந்து சீர சரணாகி பண்ண போறா சீர சரணாகி. மொத்த சரணாகி சாஸ்திரம் இப்போ ரெண்டுக்கு போயாகும். இப்போ சமுதிரத்தை தாண்டி போயாகும். சமுதிரத்தை தாண்டது சாஸ்திரம் இல்லாட்டினார என்ன பண்றது. நிறைய சரணாகி பண்ண ஆயுர்வேதம் நம்மளும் சமுதிராஜ சரணாகி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி சமுதிர வடக்கு நோக்கி தர்பத்தை போட்டு தர்பசயனம் திருப்பு தாண்டி தேர்வு அவர் சரணாகி பண்ண பத்துண்டா தமிழோட வடக்கு தெருவா தமிழ்ப்படவர்கள் அப்படி சரணாகி பண்ணா அவங்க இறங்கி வந்து நமக்கு வழிபடுத்துறவான்னு பண்ணார். பத்து அதுவே அது பத்து சாப்பிட்றது இல்லை அவர் வர சௌகத்தை நோக்கி படுத்தது அர்ஜனே தரணுவாக ராமி வால்மீகி சொல்றார். இன்னும் எப்படியாவது அவன் தகராறு பண்ணி தொழில் உண்டாக்கிட்டு போறோம், அவர் இல்லைன்னா சௌகர்தான் பரவாயில்ல. அர்ஜனே தரணம் வாத மரணம் சாகர சேவா இல்லைன்னா அவனே தொடர்ச்சி போடுறேன், அவனே மரணம் பண்ணி வச்சு இப்படி ஒரு அர்த்தம். அப்படி நகதே ரூபம் மந்தகராமஸ்யதாகர மந்தர் மகா முத்தால் இவ்வளவு பெருமாளே வந்து சகதாயம் பண்ணிருக்காரு. வரலாமா வரலாமா வேண்டாமா எதுலயே வரல, கோபம் வந்துட்டு அதிகமான கோபம் ராமனுக்கு இந்த இடத்துல அதிகமான கோபம் ராமாயணத்துல சரணாகி பண்ணி வந்தேன் லட்சுமண கூப்பிடுற வில்லை என்ற சாபமான கோபமத்தை சராம்சு ஆசி விசோபமான அது சாதாரண வில்லை இருக்காரு விஷம் தோழ்ந்த தலைவியாளர்கள் மாதிரி அம்பு எடுங்க சமுத்திரம் சோதயிஷாமி அந்த வேகத்தை சவுக்கத்தே ஒழித்துருவேன் நான். அப்ப எல்லாம் பத்தியான் யாருக்கு பிரபங்கமாகும் குரங்கு எல்லாம் நான் ஒழுத்த உடனே மலராயிடம் சமுதிரம் நடந்தே போடும் அவ்வளவு கோபம் உள்ள பிரம்மாசத்தை எடுத்தார். எப்படி காக்கா சிவநாயகம் பண்ணுது எல்லாம் அழுவில் விட்டு போச்சு காக்கா சீட்டை நவதாரம் சிவநாயகம் பண்ணிச்சு அவர் கர்ப்பத்தை எடுத்து பிரம்மாச பிரதமர் பண்ணார். வில்லுதா இல்லைன்னு அவசியம் இல்லை வாழ்க்கை ஒரு புல்லு ஒரு கர்ப்பம் அதை ஏறி பிரம்மாசத்தை பிரதமர் பண்ணார். சமுதிரநாதை நோக்கி சாகரம் சுயம் உத்திதாக பயந்து போய் நிறுவனங்க சவுந்தரராஜன் மேல வரணும் அப்படியே பயந்து போறான். ஐயோ நான் என்ன பண்றேன், நான் மந்தன் நான் சரணாயிபதி ஏன் வந்தேன்னா நீ நீ சர்வசக்தன் சர்வசக்தன் போய் அசக்தன் கிட்ட சரணாயி பண்ணலாமா அப்படி சொல்லி பதில் சொல்றான் சேவிக்கிறான். சரி நான் பிரம்மாவை எடுத்துட்டேன் என்ன பண்றது இவ்வளவு போறாரு அவனே கேட்கல கஸ்பின் சொல்றான் இங்க துர்ம குந்தியம் சமுதிரத்துல ஒரு இடம் இருக்கு இங்க பாப்பிகள் ஆபிரான் பாப்பிகள்லாம் இருக்கான் என் சமுதிரத்தை கண்டபடி அசுத்தம் பண்ணிட்டு சாப்பிட்டு அதனால ஒரு உபகாரம் பண்ணலாமா நான் சமுதிராள் அவ மேல இந்த பிரம்மாசத்தை ஏவிடும் தொலைகி போட்டவா கிரிய தெரிய தத்த சிறாமி அதனால அப்ப நான் உபாயம் உபாயம் சொல்றேன் நலன்னு ஒருத்தருக்கான் அவன் வழிகாட்டுவான் விஸ்வகுமாரி பிள்ளை சமுதிரத்துக்கு வழிகாட்டுவான் நீ சீர்த்தியை போய் சாதாரணமா போகலாம் அப்படின்னு சமுதிராள் சிவநாயகி என்ன பண்ணார். அப்பத்து சத்ரூனி அப்பாம் பத்தி வருணன் வருணன் சமுத்திர பத்தி யாரு சமுத்திரன் அப்பாம் பத்தியான சமுத்திரனுக்கு அவன் சேதாய் பண்ணும்போது கோபம் வந்தது அந்த கோபம் தனியை வச்சான் தையை அது என்ன பண்ணிட்டு அவர் சமுத்திர ஹிம்சை பண்ணக்கூடிய அந்த ஆபிராவிட்ட போச்சு தொலைச்சு அப்படி திருவாளி கோபத்தை தேவை தையை என்ன பண்ணான் வருணனுக்கு இது சமுத்திரனுடைய விரோதிகள் பண்றான். இதான் சாஸ்திரம் சொல்லுது பிரபத்தி பண்ணிட்டான் பக்தி பண்ண பக்தியோடனா ஜென்மாந்தம் கூட போய் பண்ணணும் நம்ம இந்த தேவதானே பண்றான். அப்ப அவங்ககிட்ட பாபம் புண்ணியம் இதெல்லாம் இருக்குவேன் இதெல்லாம் போனாதான மோட்சம் போக முடியும் ஸ்ரீபாத்திர விசாரிச்சிருந்தார். துஷ்கதா பாப திருத்தியாம் நம்ம பெருமாள் என்ன பண்ற மோட்சம் போனோம் அந்த சமயத்தில் பாபம் பண்ணி நிறுத்தலாம் எதிர்க்க கூடாது. இவருடைய பாபங்கள்லாம் விரோதிகிட்ட கொடுத்து வர்றார், புண்ணியங்கள்லாம் நல்லவாக்கிட்ட இவனுக்கு வேண்டிவாக்கிட்ட கொடுத்துடுறாரு சொல்லி அங்க சாஸ்திரம். அதனால எடுத்து பிரம்மாசத்தை சவுதராஜனை நோக்கி எடுத்த சமுதிரத்தை நேர அவர் வேண்டுகோள் மொழி ஆபியார்கிட்ட நோக்க வச்சு எதிர்த்து வாழ தொலைச்சார். இது ஒரு கருணை. யாருடைய வேலை கோபம் பண்றதும் கருணை, சவுந்தராஜன் திருவை பண்ணதும் கருணை, சவுந்தராஜைய விரோதிய தொலைச்சதும் கருணை. சந்தோஷப்பட்டார். அப்பா அம்பத்து சத்தூனி அடுத்து என்ன பண்ணார், அசகரமுனே தர்மனி கடம் அசகரமுனை அசூரியாயி நிறைஞ்ச ஒரு வக்கன்ற பரசுராவது படப்பட போடல வேதியின் உணவு கோபம் இவ்வளவு அசூரியா இருப்பார் அவசர் அசகரமுனே அசகரம அசூயை அந்த அசூ என்ன பரசுராவது ரொம்ப கோபம் அது எப்பவுமே ஜமதக்கி வம்சம் கடைசியா சொல்ல வேண்டிய அந்த சீவத்தை மாற்ற கடைசியில் இருக்கக்கூடிய ஜமதக்கி அவருடைய பிள்ளைவர் பாக்யவச்சியாமன் ஆப்தரமான அவ்வளோ ஜமதக்னிய அப்படின்னு அல்வாரியில் பண்ணாரு அவருடைய பிள்ளைவர் கோபம் எப்படி கோபம் வந்தது? அவர் காலத்துல கார்த்தவீரியார்ஜுனன் தத்தாத்தேயருடைய பக்தனம் ஆயிரம் கை கொடுத்தார். பானாசுரன் ஆயிரம் கை கிருஷ்ணாவதாரத்தில் பாடுறோம். ராமாவதாரத்தை சமயத்தில் பரசுராம அவதார சமயத்துல கார்த்தவீரியாருடைய ஆட்சி அடைகிறது. ரொம்ப தர்மிஷ்டன், அவன் தப்பே பண்ண மாட்டாளாம். அவன் ராஜ்யத்துல தப்பு பண்ணா எது நினைப்பான், உடனே பயந்து பயந்து கொடுவா எல்லாம் தப்பு பண்றது. அவன் ஏதாவது வஸ்து தொடங்கி போச்சா அவன் நினைச்சா அந்த வஸ்து கழிச்சிடுவான். அது மந்திரங்கள்லாம் உண்டு. கார்த்தவீரியார்ஜுன மந்திரம் அவ்வளவு தர்மிஷ்டன், மகாபலசாலி. இலக்கீடு பண்ற போது 20 கைவுல ராவணன் வந்தான். இலக்கீடு பண்ணி ஹிம்சை பண்ணான், அவன் தொந்தரவு பண்ணான் எங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ராவண அந்த ஆயிரம் கையில ஏதோ ஒரு வேலை தூக்கிட்டு போய் அங்கேதான் அவன் குழந்தை வாரி சுக்ரீவன் அவருக்கு சேர்ந்தவா. அவன் சாத்தவீரியாஜனுடைய பையன் பண்றான். வாரி காட்டவன் பரவ எப்படி பாருங்க, ராவணனை அங்கேயிருந்து தொட்டில மேல பூச்சிடா பாரு விளையாட்டு பாரு தொடர்ந்து விட்டவன் வாரி. அவனை காட்டும் அவனையும் விரட்டிக்கு அடிக்கக்கூடியவன் காத்தவீரியாஜன். அப்படி தத்தாத்திரேய பக்தன், தத்தாத்திரேயோட விஷ்ணு அம்சம். அவர் திருந்தி வைஷ்ணவ சன்னியாச அடையாளம் இருக்குவர். சில மரங்கள்ல போட்டுருவார். திரிமூர்த்தி சாமியமா இருக்கு. மூர்த்தியுடைய அவதாரம் அதாவது விஷ்ணுடைய அம்சம் ஜாஸ்தி. அவர் வந்து காசாயத்துக்கு திருந்தி வேஷ்டி குத்தி பசுமான்லாம் நாயெல்லாம் போட்டு படங்கள்லாம் போட்டுருவார். அவர் அந்த வேஷ்டியெல்லாம் கொடுத்து வரல. காஷாயம் திருந்தி சன்னியாசிய ஸ்தாபிக்கிறது வந்த அவதாரம் அது. காசாயேன கிரகீத பீத வசனா எதிராக சத்தியத்திலே ராமாவை பற்றி அனுபவிக்கிறார். தேசியம் தத்தாத்திரேய அவதாரம், தத்தாத்திரேய அவதாரம் தான் நம்ம எதிராக அதுபோல வந்த அனாலே காஷாய இருப்பார்களோ வைஷ்ணவ சன்னியாசமான திருதண்டி அந்த முக்கோல் முக்கோல் மூணு வீடாக அந்த மூங்கில் அது குடுங்கி இருக்கும் கூந்து கொண்டு இருக்கும். இதெல்லாம் இத்தகைய சன்னியாசி கிடையாது. சாஸ்திரங்கள் அதான் வசதியா சொல்லப்படலை. அதனால காசா அயன கிரகீத பீதவசம் எதிராக என்ன பண்றாரு, தத்தாத்திரேயவாரி காசாயம் கொடுத்துருக்கார். தண்டு இஸ்திரிகி மண்டிதா திறன் வச்சிருக்கார். சம ஒத்திகை முறை செய்தி முறைமந்திரன் முராதி எம்பெருமாவை அவதாரம் ஆனார். கையந்திரம் கணி அவர் மூணு திறன் இருக்கு. மூணு வேதத்தையும் காப்பாற்றுறது ஒரு திறன் இருக்கு. எப்போ அப்படி பத்து அபிதத்தையும் தவறுகிறதையாம் நல்ல சுத்தமா இருக்கிறவர்களுடைய பக்தாருக்கு உபதேசம் பண்றதுக்காகவே அந்த எதிராக தத்தாத்திரை அவதாரமாக காஷாயம் குடுமி ஊர்ந்த மூன்றம் இதோடு வந்திருக்க அபியஸ்வதி இப்படி அவருடைய புகழ் இந்த இடத்துலதான் இங்கே நிறைய இல்லை கிடையாது. எதிராக புகழ் தேசம் கூட பழகிக்கு கீர்த்தி அது நம்மளை எழுப்பட்டார். அப்படிப்பட்ட தத்தாத்திரேயர் கார்த்தவீரியாருடைய ஆச்சாரியர் அவருடைய அவதாரம் திருதண்டி வைஷ்ணவாருடைய அவதாரம் உபவீதம்ன்றவன் தம் சன்னியாசிகளாக இருந்தால் கூட குடிமையோர் இருக்கணும், திறமன் இருக்கணும், சிகை இருக்கணும், இதெல்லாம் லட்சணம். அப்படிப்பட்டவருடைய பக்தர் அவர். யமதக்ரிஷி அந்த கோத்திரத்தில் வந்தவர். பிரிபோர் கோத்திரத்தில் பாக்யவே சொல்ல முடியும். இவரெல்லாம் பாக்யவே சேவன பிரிபு சேவனர் அப்பனவானர் அவுருவர் இப்படிலாம் வேதமே கொண்டாடுற வாழ சுத்தமான வாழ். அந்த கோத்திரத்தில் இருக்கவரெல்லாம் என்ன பண்ணலாம், இவரெல்லாம் அக்னிய இந்த லௌகிகத்தில் எடுக்க மாட்டாலாம். சமுதிரத்தில் இருக்க ஒரு நடுவுல அக்னிகம் சமுத்திரவாசகம் அவர்களுக்கு சுஜியம் இந்த அக்னியெல்லாம் வேண்டாம், சித்தம் கிடையாது. சமுத்திரத்தில் இருக்க அக்னியை கொண்டு யாகம் பண்ணுவாராம். அவர் அந்த அக்னியை கூப்பிடுவாராம். ஆகுவேன்னு வேதம் சொல்லும். அப்பேற்பட்ட ஜமதக்னி வம்சம் அவருடைய பிள்ளைகள் அசகனமுனேனர் வேதியன் பரசுராமன் சொல்ல பராமை கொண்டவர் அசகனம். பொறாமைக்கு ரெண்டு பதம் உண்டு சமஸ்கிருதத்தில், ஈர்ஷியா அசூயா. ஈர்ஷியானது இவன் படிக்கானே பணத்தோடுக்கானே பள்ளிக்கூடக்கானே மேடாவோடுக்கானே இது மாதிரி நம்ம இல்லையேன்னு அவன் வேறு ஒரு வெறுப்போடு பார்க்கறது பொறாமை ஈர்ஷியா. அசூயா இன்னும் ரொம்ப மோசம். நல்ல குணத்தை கூட தப்பா குணத்தாவே நினைக்கிறது. அது ரொம்ப பொருள் அசை குணேஷு தோஷ விட்டார். என்ன பெரிய தானம் பண்ணிட்டான், என்ன பெரிய காரியம் பண்ணிட்டான், என்ன பெரிய புத்திமானவன் அப்படின்னு சொல்லி உள்ளத கூட தோஷத்தோடையே பார்த்து வெறுக்கிறதுக்கே அது அசூயை. அது அந்த கோபமாய்க்குவாரிய அந்த அசையன முனியானவர் ராமனை பார்த்து அசூயப்பட்டார். அவர் எதுகோசம் பண்ணார், தன்னுடைய சகத்தோடு அபதாரப்பட்டான் கார்த்தவீரிய அர்ஜுனன், அவரை கொல்லும்படியாக நேர்ந்தது. அவருடைய பிள்ளைகள் கோபத்தான் அவர் எதிர்க்க கொல்லும்படியா வந்து ஒரு சமயம் கார்த்தவீரிய அர்ஜுனன் ஜமதக்னி ஆசிரமத்தில் வந்தான். அவருடைய ஒரு காமதேவன் இருந்தது, மரகிறக்கெல்லாம் சேர்த்து ஆகாரம் போட்டு உபச்சரித்தார் ஜமதக்னி. ஆஹா, இவ்வளவு சக்தி இருக்கு நம்ம இந்த நாட்டுக்கு ராஜா, நமக்கு இப்படி இல்லையேன்னு ஒரு பேராசை வந்துடும். அது எவ்வளவு கர்ப்பிட்டன்னு சொன்னோம். அந்த அந்த காமதேவனை குடுமை ஜமதக்னியிலே கேட்டோம், எவ்வளவு பேராசை பாருங்க. அந்த போனா அவர் சாதாரண போட்டு உபச்சாரம் பண்ண அவர் வசந்த கொசு கொடுங்க கேட்டோம். இதெல்லாம் வசந்த கொசு கொடுக்கூடாது, நல்ல புஸ்தகங்கள் சால கிராமங்கள் இதெல்லாம் அதை கேட்டா கொடுத்துடலாம, கொடுக்க கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அது கொடுக்க முடியாதவனு கோபம் வளர்த்து சண்டைக்கு போனான். அந்த சண்டையை ஒத்த ஒருத்தர் இருந்தாலும் ஜெவனங்கிரி தானக ஒரு தசோட வந்து அப்ப பரசுராமர் ஆசிரமம் இல்ல வெளியில போயிருந்தேன். அந்த உடனே ஜெவனங்கிரி நேர்ந்த மரணத்தை பார்த்த கோபம் அடிக்க ஆரம்பித்தார். பிள்ளைகள்லாம் வந்து பரசுராமர் இருக்கிறவங்க ஒத்த ஒருத்தர் இருக்கிறார்கள், எல்லாரும் தொடர்ச்சி கட்டினார். அப்படிப்பட்டவர் அன்னைக்கு சபதம் எடுத்தார், இவ்வளவு பொல்லாத ராஜாக்கள் இருக்கல, தோகத்தை பொல்லாத ராஜாக்கள் இருக்க கூட நல்ல ராஜாக்கள் இருக்கட்டும், அவர்கிட்ட போறதில்லை. பரசுராமருக்கு அப்ப கோபம் வந்தது. அப்ப பெருமாளுடைய ஒரு அம்சம் உள்ள பூந்துரு. 21 தலைமுறை ராஜாவை அழிக்கலாம் சாதாரணமா முடியுமா? ஆவேச அவதாரம் பேர். அந்த காரியம் முடிவு வரைக்கும் பெருமாளுடைய அம்சம் இருக்கணும். பெருமாளுடைய அம்சம் இல்லைன்னா எதையும் அழிக்கவும் முடியாது. சிவரு சம்மாத சிவன ஆயிஷா அந்த அம்புல பெருமாள் நுனியில் இருந்து சிவ சமாதம் பண்ணார். பேரு திரிபுரம் எரித்தவன் சிவனுக்கு பேரு வந்திருக்கு. அதே மாதிரி அந்த அதே மாதிரி ஆவேச அவதாரம் அம்சாவதாரம். ஆவேச காரியம் மட்டுமே சாதாரண அம்சாரம் ஆயிடுவான், விஷ்ணு போயிடுவார், விஷ்ணுடைய தேஜஸ் போயிடும். அம்சாவதாரம் வியாசாய விஷ்ணு ரூபாய் வியாச ரூபாய் விஷ்ணு சொல்லி வியாசர் உள்ள பகவான் புகுந்தார். பகவான் அம்சாவதாரம் ஏன்னு மகாபாரதம் பண்ணார். மகாபாரத வியாசரத்தவர் விஷ்ணுவான வியாசரத்தவர் யார் பண்ண முடியும்? மகாபாரத மகத்வாத்து பாரவத்வாச்ச அந்த அம்சாவதார பெருமாளுடைய ஒரு கலை அவர் உள்ள இருந்தது. மகாபாரத மன்னர் மகாபாரதோட சகசநாமம் எல்லாம் இருக்கு, இதிகாசங்கள் எல்லாம் இருக்கு, ராஜாக்களுடைய கதைகள் எல்லாம் இருக்கு. இப்படி எவ்வளவோ கலை சமுத்திரங்கள் அதில் இல்லாத ஒண்ணு இல்லைனர். மகாபாரதம் இல்லாத விஷயம் கிடையாது. வெளியில என்னென்ன விஷயங்களோ அதெல்லாம் இருக்கும். இதில் இருக்கும் போது வெளியில தேட முடியாது. மகாபாரதம் அது பண்றது விஷ்ணு அம்சம் இருந்தது, பிரம்மசூத்திரம் இருக்கு, பிரம்மசூத்திரம் பண்ணார். இல்லாம இருந்தா மகாபாரத வியாசத்தவர் யாரும் பண்ண முடியாது. வேதங்களை பிரிச்சார், வேதம் பெரியசா இருந்தது, யாரும் அத்தியாயம் பண்ண முடியல. வேதம் இருந்தாலும் யாரும் பண்ண முடியல. வேண்டாம், மூணா நாலா பிரிக்கிறேன், ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அசவண வேதம் இதெல்லாம் பிரிச்சார். இப்ப இப்ப ஆராய்ச்சியாளர் என்ன ரிக்வேதம் தான் பரிசு, அப்புறம் வந்து எதிர்வேதம் இல்ல ஆராய்ச்சி பண்ற தப்பு. வேதத்தில் யாசர் பிரிச்சார், ரிக்குமயமான இருக்க ரிக்குன ஸ்லோகமாக அதெல்லாம் ஒன்னா பிரிச்சார். புரோசாரம் இருக்கு நிகிதம் அதெல்லாம் எதிர்வேதமா பிரிச்சார். போயம் கவனம் பாட்டுல சாமமா பிரிச்சார். மூணு பேருக்கு பிரிச்சு உங்க சிஷ்யா ஒரு பண்ணி ரிக்வேதக்காரா எஜிஷாக்கா சாவசாகரம் பிரிச்சு யாகம் வரைக்கும் மூணு பேரும் சேர்ந்து யாகம் பண்ணணும். இப்படிலாம் பிரிக்கிற சக்தி யார் பெருமாள் யாகம் பண்ண முடியும்? பெருமாளை மூச்சு காட்டு வேதம் அது அது யாராலும் பண்ணப்படல. அது பிரிக்கிறது தான் சாதாரணம் முடியுமா? அது விஷ்ணு தான் பிரிக்க முடியும். அந்த விஷ்ணு யாரு வியாசம். அப்ப அதனால வியாசர் கூட விக்கிரகம் இருக்கு கோவில்ல வச்சிருப்பா சில கோவில்ல. ஆனா பரதுராமருக்கு எங்கேயும் விக்கிரகம் கிடையாது. அம்சாவதாரம் ஆவேச அவதாரம் 21 அழிச்சார். மகா கோபம் வந்துட்டு உங்க வம்சமே இல்லாத போய் சொல்லி கத்திரியார சொல்லாத கத்திரியார காத்தவீரிய வம்சத்தை 21 தலைவரை இருந்து எல்லாரையும் கொழுந்து ரத்தத்தார தர்ப்பணம் பண்ணலாம். வேடிக்கையா சொல்றேன், 21 ஏன் பண்ணாரு அம்மா கிழவன் போனவனே 21 மாறு அடிச்சுனாலும் அப்போ அதே மாதிரி பொண்ணிக்கிறேன் முடிஞ்சு போச்சு. இஸ்லாம் வேஷம் போற காட்டுல யாக ராமகிருஷ்ணா பண்ணி சாடகையெல்லாம் துவம்சம் பண்ணி அப்படியே மிதிரைக்கு அழிச்சு வர கல்யாணம் பண்ணி வைக்கிறது போதும் கல்யாணம் பண்ணிட்டு தடுபங்கம் அந்த பெரிய வில்லு அதை உடைக்கிற கல்யாணம் பண்ணிட்டார் அழிச்சு வர யாருக்கு திரும்பி தசரத ராசியம் வர பிள்ளை மாற்று பண்ணலாம் அப்ப எதிர வைத்த கிடக்கிற தசரது ஐயோ சத்திரின் கண்டு ஆகாதே பரசுராமன் எதிர வரானே நம்ம ராமன் ஏதாவது பண்ணிடுவானே அதனால எதிர்வந்து நிற்கிற தனுபந்தம் நீ ஜனகன் மகையை ஒரு வில் ரொம்ப நாள் ஆறாம் நினைச்சிருந்தா மூலையில் தங்கி அதை உடச்சி ரொம்ப உயரமா செய்யறாமா பரசுராம கேட்கவேன் எங்கிட்ட ஒரு வில்லுக்கு பார்த்தியா வைஷ்ணவ தனுசு பெருமாள் அவதாரம் ரெண்டுக்கும் ரெண்டு பேர் அவதாருக்கு அவதாரம் சண்டை பாருங்க அதனால பலாபுரம் பாரு எடுத்து நான் ஏற்று அப்ப நீ வீரன் போட்ட வில்லை உடச்சிட்டு வந்திருக்க கண்டார் இருத்தார்னு கம்பன் அவன் ஒண்ணுமே பண்ணல அது தூக்கி உடனே உடஞ்சு போயிட்டான் அவ்வளவு பலம் மொத்த சீத சுயம் வரத்த எத்தனையோ ராவணன் ஆதி அத்தனையோ இருக்கிற ராஜாக்கள்லாம் அவனால தூக்க விட முடியல அவன் தூக்கும் போதே உடஞ்சு போச்சு ராமன் தூக்கும் போது அப்படி உடனே சீதை கல்யாணம் வேற அப்ப பயப்படுறாரு இது பாரு இது எப்படிப்பட்ட தெரியுமா ஒரு சில தேவதைகளிலே சண்டை வருது விஷ்ணு பெரிசா அப்போ ரெண்டு பேரும் யுத்தம் பண்ற போது விஷ்ணு தேஜஸ்னாலே ஹோங்காரம் பண்ண உடனே அந்த சிவதேசம் உடஞ்சு போச்சு அதுலேருந்து பரம்பரையா வந்து எங்க பரம்பரையா வந்து ஜனகர்களுக்கு வந்தது ஜனகராசர் ஆறாமணன் தான் அதை உடச்சி அப்படி வந்து விஷ்ணு சண்டை போடும்போது பரசுராமனை வில் அந்த வைஷ்ணவ வில் தேஜஸ்லாம் போயிட்டு அதாவது ஒன்றும் பண்ண முடியாது இழுத்துட்டார் சக்தி தான் இழுத்துட்டார் பரசுராமனுடைய தபசக்தி சேர்ந்து இழுத்தார் இழுத்துட்டார் தோத்து கூட்டார் ஆவேசம் பரசுராமன் உன்னை இன்றைக்கே துவங்கம் கொண்டுவேன் ராமன் இவ்வளவு கல்யாணம் உள்ளவர் அதான் அசகரம் முனையே அவர் லோகங்கள்லாம் கொண்டாடுறார் கோவந்தத்தின் சாம்பரம் லோகம் 14 விதமாக கூட நாரதர் ஆரம்பத்தை கொண்டாடுறார் தசரதே தம் பள்ளி கல்யாணம் பார்த்து கொண்டாடுறார் ராமோ ராமோ ராம இது ஊர் ஜனங்கள்லாம் ராமன் கொண்டாடுறார்கள் அவளை பார்த்து பொறாம அசகரம் மணி இவர்கள் பொறாம வரணும் அதனால தோத்து போனார் ராமன் சொல்ற நீ பிராமணோத்தவன் அதனால உன் உயிரை வாங்காத பிராமணோதி பூஜ்யோமே பத்ம சிம்ராம தபோபரமாஜிடம் தபஸ் ஜாஸ்தி அதெல்லாம் இது சொல்றேன் நீ நடக்க விடாம வேண்டுவான் அவெல்லாம் பண்ணாதே நிர்வீரியோ ஜமதக்கு இடம் கிடையாது நான் நடந்து போவோம் இயக்கவே தபசார சம்பாதிச்சு ஒரு தேசத்தெல்லாம் கழிச்சு பரிசுக்கு தட்சிணியா கொடுத்துட்டேன் தமிழ் சொல்லி கோடாது தலைமை என்ன பண்றதுன்னு பிரதட்சணம் வந்த பிரேரிக்கிறார் செனாதி பண்ற அக்ஷயம் மது கந்தாரம் ஜானாமி பாம் கூட ஈஸ்வரன் நீ ஹைஜீவ் அவதாரம் தெரியுறாமா அக்ஷயமானவன் நீ தேவதா சார்பம் நீ அப்படின்னு பிரதட்சணம் பண்றார் சரி என்ன பண்றது சமுதாயம் கேட்டது இந்த அர்த்தத்தை என்ன பண்றதுன்னு அந்த அர்த்தத்தை பரசுராமனுடைய தபஸ் பலத்திலே அதுல போட்டார் அப்ப வீரியம் ஊரை போட்டு சாதாரண விஷயம் ஆயிட்டார் அவேசரதாக முடிஞ்சு போச்சு அதனால பரசுராமனுக்கு கோவில்ல கிடையாது சரி அவதாரம் வந்தாலும் கோவில் கிடையாது சதன் நிவதிதம் சரணாகணும் அப்படியே சரணாகி பண்ணார் நான் பார்த்து என்ன விட்டுடு பிரதேசம் பண்ற கேதாரத்துக்கு போயிட்டார் அந்த கோட்டை இருக்கிற இடம் இடமே கிடையாது கோடாலையில சமுதிரத்துல எரிஞ்சாலும் அது எங்க போய் விழுந்ததோ அது வரைக்கும் இவருக்கு இடம் கொடுத்ததுன்னு பரசுராம கஷேத்திரம் கேரளா அங்க போய் இருந்துட்டான்னு சொல்லுவான் அப்போ நல்ல ராமன் கிட்ட கூட மத்த சத்தியார மாதிரி கொல்லணும் வந்தாரு அத்துதானே அசகரம் அத்துது அபாரம் பத்யு சத்ருன் அசகரமுனே அவர் என்ன பண்ணார் அங்க வரும் சமுதிரத்துக்கு எதிரிகிட்ட போட்டார் பிரம்மாசத்தை இங்க இவருடைய தபஸ் பலங்கள்லாம் ஒழிச்சார் ஒண்ணுமில்லை தர்மனைகளும் அடுத்தது காக்காசி பண்ற தயை பண்றா கோபம் வர பண்றா அதுக்கு வரியும் பண்றான். இதுதான் தெய்வ காரியம். ரெண்டு காரியம் சொன்னார். மூணாவது கிருபே காகஸ்தேகம் ஹிதமதீனஸ்தேஸ்பனயம் கண்ணை வாங்கினார். இனஸ்திப்ப நயனம் இதே பதம் வால்மீகி போடுறார். இது அனுமான் சுந்தரகாண்டத்துல நடந்த போது சித்தகூட போல அந்த கதையை சொல்லல. இது கதை நடந்தது. காக்கா காக்கா தண்டனை தண்டனை கொடுத்தது. அனுமான் நான் தொழில ஏழப்பட்டு போறேன் அப்படியே சொல்ற போது முதல்ல பயந்தா. ராவணனா வேஷம் போட்டிருக்கானா அப்புறம் ராமச்சரிக்கம் சொல்ல ஆரம்பித்த கலையில அப்புறம் நம்பிக்கை வந்தது. அது இவன் அவர் கொடுத்த மோதத்தை காமிச்சார். அது பார்த்து கொஞ்சம் வேணா நம்பிக்கை வந்தது. ரொம்ப சந்தோஷப்படுறார் சீதை. அப்ப சொல்றான் நான் சொல்றேன் சூடாவணி தரேன் இன்னொரு உத்தாபங்க சொல்றேன். அப்ப ராம நம்பு வரலையோ நான் உன் நம்ப விஷயம் நீ காமிச்ச. அதே மாதிரி நான் ஒரு காக்க உத்தாரத்தை சொல்றேன் எழுதி. ஒரு சமயம் சித்திரக்கூடத்துல அண்ணா அதை வந்து தூங்கிருக்காரு என் மடியில் ராமன் இந்திரோடைய பிள்ளை ஒருத்தன் சத்தியமா பிள்ளை வந்து ஜெயந்தன் பிள்ளை அவன் இல்லைன்ற தேசிகன் இந்த பிள்ளை பரிசா அயகன பசுத்திய மமாங்கே பரதாஜுலா. அப்போ அந்த காக்காசுரன் மாம்ச ஆசையினாலே சீதையுடைய மார்பத்தை கொத்தி சாப்பிட வந்தான். கத்தன் சொல்றது பொறுத்திருந்தான். மறுபடியும் வரான் இன்னொரு சிரமத்துக்கு வரான். பார்த்தா ராமன் எழுந்துட்டார். நத்தாம் சொட்டி எழுந்துட்டார். ஆஹா சீதை அவதாரம் பண்ண இந்த காக்காவை பார்த்தார். அங்கு ஒரு கர்ப்பத்தை எடுத்து பிரம்மாசத்தை ஏவரம் திருத்துவனை தாள முடியல நேர போல அப்பா காப்பாற்றுவான். இந்திரன் கிட்ட போறான் கல்வி சாத்துக்கான். நீ ராமன் அவதாரம் பண்ணிட்டு ராமனுடைய பிரம்மாசத்துக்கு எதிரே நான் ஒண்ணும் பண்ண முடியாது போராட்டம். ரிஷிகள் போறான் ஊரெல்லாம் போறான் எங்க மூணு ராணுவம் போறான். யாரும் சேர்த்துக்கிறவன் ஸ்ரீலோகம் சம்பாதிக்கிறேன் சமயங்கதம் தொப்புனு வந்து குறைவுகளும் உயர்ந்தான். சரணாதி பண்ண நினைச்சுட்டார் ராமன். எவ்வளவு பாருங்க அந்த புத்தி கொடுத்த வேறு தயை தேவி பதார்த்தம் அவதாரப்பட்டவன் கொல்லப்பட வேண்டியவன் ஸ்ரீ கிட்ட அப்ப பரிய கொன்னாரா அவனை கிருபையா பரிய போவானையிட்டு எப்படி காப்பாத்தினார். கோபம் வந்தது பிரம்மாசம் விட்டு அந்த கோபம் இருக்காபோ தயா தெய்வம் வராங்க. கிருப்பை கிருப்பையா கிருப்பையா பரிய போவாது என்ன பண்ணாங்க. அந்த பிரம்மாசத்துக்கு வேலை போனேன் வீணா போகக்கூடாது. பார்த்தார் ததகாதசிய காகஸ்திரஸ்திப்ப தட்சிணம் அவருடைய கண்ணிற்கு வலது கண்ணை எடுத்தார். காக்கா ஒரு ரெண்டு கண்ணும் பார்த்த சமயம் அப்பெல்லாம் ஒரு கண்ணை வாங்கினார். எதுவும் வலது கண் வீரம் ஜாஸ்தியது. அது அந்த பிரம்மாசத்தை போட்டு ஒழிச்சார். கண்ணு போச்சு. இப்போ கண்ணு போறதுனால இன்னும் காக்கால ஒத்த கண்ணால பாக்குறது சினஸ்திப்பம் அயனம். இது ஒரு அடையாளம் சொல்லுதான் வந்துட்ட எட்டு விதமான அடையாளம் பெரியாதவா சொல்ற. இங்க சீதை சொன்ன அடையாளம் போற அனுமான் வாயினால சொல்ற அவர் சொல்ற கொஞ்சம் மாற்றி எழுதுற. இப்படி மாத்தலாமா அது எட்டு அடையாளத்துல வால்மீகி ராமாயணம் இல்லாத அடையாளம் ஒன்று ரெண்டு அதையும் சொல்றார். அது பெய்வா சமாதானம் சொல்றான். ஒவ்வொரு கல்பத்திலையும் அவதாரம் திரும்பி வரும். சில கல்பத்துல இப்படி இருக்கும் தப்பு கிடையாது. பெரியாருடைய திருவாக்கானது அனுமான் சொல்றா எட்டு அடையாளத்தை ஒரு அடையாளம் இந்த காக்கத்தை கண்ணடிக்கிறது. சித்திர ஊடத்து பச்சிறு காக்கிய முறைகள் என்ற அல்பமான அந்த காக்க அவதாரப்படுறது. அத்திறன் கொண்டறிய அனைத்துலகம் தெரிந்தோடி ஸ்ரீலோகம் சம்பாதிக்கிறேன் அது அப்படியே சொல்றாரு. எல்லா லோகம் போறத தெரிந்தோடி அப்பா யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. நீ தான் எனக்கு காப்பாற நீ சர்வசக்தன் சில கல்யாணம் கொள்ளவன் வித்தகனே ராமா உன் பேரே ராமனாச்ச ராமனோட ஆனந்தம் கொடுக்கிற பிள்ளை காகாசம் போகிறான். வித்தகனே ராமா ஓ நின்ன பயம் சேனாதிபதி வார்த்தையை சொன்னான் என்ற அங்க இருக்கா தயாதேவி அத்திய அந்த அர்த்தத்தை என்ன பண்ணார் அதன் கண்ணை உயிரை காப்பாற்றி விட்டார். சரணாய பண்ணதுனால கண்ணை வாங்கிட்டார். அத்திறமை அதன் கண்ணை எடுத்ததும் ஓர் அடையாளம். இது ஒரு அடையாளம் செய்தேன்னு அனுமான் வாயிலாக அழகிறார். அதனால கிருபையே தயாதேவியே இதெல்லாம் பண்ணேன். சமுத்திரராஜனை அடக்கினேன். பரசுராமன் அடக்கினேன். கலக்கத்தை கண்ண வாங்க வச்சேன். இதெல்லாம் கிருபையை உங்களுடைய காரியம் தானே, கிருபை கிருபை விழி இன சுவாதந்திரிய பெருமாள் கோபம் வரது நீதான், கோபம் வர வைக்கிற. அப்ப நீ பக்கத்துல இருந்தனால உன்னை கேட்டு நடக்கணும் ஞாபகம் வருது அவனுக்கு. அப்ப தன் சுதந்திரம் போயிட்டு பெருமாள் செல்வ சொல்றாங்க சாஸ்திரம் சொல்லியோ நகச்சுராது. யாரு கண்ணால பார்க்க கூடாது, அவன் யாரும் அவனுக்கு தலைவன் நாதன் ஈஸ்வரன் யாரும் கிடையாது. அப்ப தயாதேவிட்டு என்ன பண்ற, பரதந்திரம் இருக்க, நீங்க என்ன சொல்ற கேட்கவே இல்லை. விலீன சுவாதந்திரா விஷகரிபதி ஏன் கேட்கணும்னா, எப்படி பிராட்டி பூமி பிராட்டி வாழலாம் விளையாடுறாளோ, தயாதேவியோட சீனிவாசன் விளையாடுறாரு. இந்த விளையாட்டும் போது இவர் சொல்றதுக்கு இவருக்கு அடங்கிடுறாரு. சர்வ சுதந்திரனாக எம்பெருமான் தலிக்கு பரதந்திரனாக ஆகிறார். விலீன சுவாதந்திரா விஷகரிபதி என்னவோ உடனே லீலின்றார். அவர் என்ன லீலை பண்ண நம்மளால வர்ணிக்க முடியாது. பெருமாள் வசி இது மட்டும் என்னவாதான் பண்ணுவார், அப்படி பண்றவர். இப்படி திகத்தேவன் தேவா ஜனிதகுதியும் தண்டன கதியும் அவர் பண்றதுனால பகவான் என்ன பண்றான், நல்ல கதியை கொடுத்துறான், அடிக்க ஆரம்பிக்கிறான், மோட்ச வாயில் கொடுக்குறான். தண்டன கதியும் திசத்தி இப்படி இந்த சோழமாவை அழகா கோபம் வர வைத்து அவரை காப்பாற்ற சொல்றாரு தேசியம் சோழமானது. அப்பாம் பத்து சத்ரூனி அசகனமுனே தர்ம நிகழம் திருபே காகசியைகம் ஹிதமிதி ஹினஸ்திஸ்ம நயனம் விலீன சுவாதந்தியோ விழுகிரிபதி தத்விகிருவிஹி திசத்தேவம் தேவ ஜனித சுரதிம் தண்டன விதிம். எவ்வளவு தெய்வடைய வேலையை பாருங்கள். இப்படி பரசுராமரி கதை சமுதாயனுடைய கதை காக்கரக்ஷா காகத்தரக்ஷா மட்டும் நல்லா சொல்லி விளக்கினார். இந்த 64 அடுத்தது 65 அவருடைய சௌலபியம் சௌசியம் எப்படி, அது தயை என்ன பண்றான். சமுதிராஜன் அடைக்கினார், கொஞ்சத்தை வரல, அம்ப எடுத்து வளர்த்து போறமா சமுதிர கோபம் வந்துருக்கு, சாபமானியாங்க சொன்ன மாதிரி அப்படியே லட்சுமணன் வீழ்ந்தெடுக்கிறதா எப்படி வந்தது. உடனே சமுதிராயரா, நான் எங்கிட்ட ஏனாதி பண்றியே, நீ புத்த ஆடு போலதான் நான் நடக்க வேணாம். பீகா ஸ்மாத்வாத பவதி பெருமாளுக்கு நடுங்கி இந்த வாயு வீசல் ஒரு கிழமை லீவு போறதா, பீஷோதே தி சூரிய தினம் கரெக்டா சூரியன் வந்து இருக்கான் பயந்து பெருமாள் உபரிஷத் சொல்றது. பீஷா ஸ்மாத்வாத பவதி பீஷோதே தி சூரிய, அதே மாதிரி அக்னி இந்திரெல்லாம் இவெல்லாம் பயத்தான வரா மிருத்யுதாவதி எவனும் எல்லாம் பண்றான். அப்ப சவுந்தராய் ஓடி வரான், சரணாதி பண்றான், பெருமாளை சரணாதி பண்றான். ஐயோ என்னை கூத்து சரணாதி பண்ற, நீ உன் வேலையில நீ கொடுத்து வேலையான செய்யறேன். சொன்ன பீஷாஸ்மாத் வாயு பகுதி பூமி எப்படியே நடக்கிறது, பூமி ஆறுது, காத்து வீசுறது, ஆகாசம் மேல இருக்குது, ஜலம் செல்லு இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது, மேலே கீழே வருது, இப்ப சூரிய சந்திரெல்லாம் பிரகாசிக்கிறா. ஏ ஆகவனே சபாவத்துல இருக்கணும் நீ பண்ண, நான் சமுத்திரம் பெரிய நிறைய ஜலத்தோட இருக்கணும், இந்த ஜந்துக்குள்ளாம் முதலைகளை தான் காப்பாற்றணும், இப்படி பலவித காரியங்களை நான் பண்ணணும் தான் நீ என்ன ஜல பெரும் ஜலமா நியமிச்ச, அதனால என் ஜல சுவாவத்தால நான் வெளியில வந்தா என்ன ஆகுது. அதனாலே தத் சுபாவம் அமாப்பேஷ இந்திரன் மத்தியு அக்னி சூரியன் பயந்து கொண்டாரு, அந்த பயம் எனக்கு இருக்காதா, ஒரு யானை நான் நிறைவேற்ற மாட்டேன் வேண்டாமா. மிக அரசுபவேதத்து அது நான் மேல வரணும், பூமி கீழே போனா நல்லா இருக்குமா, அதனால நான் வெளியில வரல. சமபிரவீத்ததாரோகதீபதே நம்ம அகோஜம் மகாபான அப்படி என் பானத்தை அந்த வெளியில உச்சாரணை அனுபவிச்சோம். சுவாவத்தை மீற முடியுமா, ராவனே சரணாகி வந்தவர் ஏற்றுக்கிறது பெருமாள் நேரா இருந்தார். அவன் என்ன சொன்னா, ராவணனே வந்தா கூட சீரிய சொல்லியிருப்ப அவங்கிட்ட சரணாகி பண்ணி அவர் சரணாகி பைத்தியமவன் முடியாதவன் ஏன்மான் இது சுபாவம். நான் ராவண அசுரன் ராட்சசன், நான் ஆற்றி எனது வணங்கக்கூடாது வணங்க மாட்டேன் அப்படின்னு தான் இது சுவாவம். என்ன பண்ண முடியும், அப்படின்னு தான் நம்ம கொடுக்க வேண்டிய நிலையை வராது பகவான்னு. இப்படி தெய்வனுடைய கிருபையினாலே, ஒரு உற்சாகத்தினாலே, ஒரு ஊற்றத்தினாலே, உந்துதனாலே பெருமாள் கோபம் வர வச்சு அதை காப்பாற்றப்படுறார் அப்படி அனுபவிச்சோம். 65 ஆசிரம் வரப்போறோம். நிசாதானேதா கவிகுலபதி காபிசபரி குதேலா குஞ்சாதா வரிவடையோ மாலகிருதி அமீசான் நின்னத்தன் விழிபதேவன்மதி எல்லாரும் பெருமாள கீழ் வரைக்கும் இறங்கி வச்சு பெருமாள் சௌசீல்யம் மந்தமா மட்டமா இருக்கிறார கூட கீழ் இறங்கி வந்து எவ்வளவு மாதிரி எழுதுறாங்க அவ்வளவு பழகிறான அதுதான் சௌசீல்யம் குணம். அந்த குணம் வந்து இங்கதான் பார்க்க முடியும், வெளிநாட்டு பார்க்க முடியும். எல்லாரும் ஞாபகங்க, எல்லாரும் அறிவுள்ளவா. இங்க பசுமாடு கிட்ட குதிரை கிட்ட எல்லாம் போய் காப்பாடு உபச்சாரம் பண்ணுவான் கிருஷ்ணன். கோபி வீட்டுல போய் விளையாடுவான், எடையில் வீட்டை விளையாடுவான், எடையில் மாதிரி வேலை போவான். ராமனால ராஜாவா இருந்தான். எடை ராஜா சக்தி வரத்துல தேவைக்கு வைத்த பிறகு இங்க வந்துட்டான். நந்தலோகம் எடையும் வைசியம் பிறத்துக்கு வந்துட்டான். வெண்ணெய் தெரியலாம், அடி வாங்கலாம், இதெல்லாம் என்ன எவ்வளவு சௌகரியம். அதனால நீ ராமாயணம் பார்த்து வரேன் காட்டுக்கு பிறந்த உடனே குகையுடைய சத்தியம் ராமாயணம் இங்க ஒரு 7 பேர், அங்க ஒரு 7 அனுபவிச்சு இங்க ஒரு 7 அப்படின்னா 7 இல்ல தேசிய சுபாவம். நிசாதான நேதா வேடர்களுக்கெல்லாம் தலைவன், காட்டுல அவன்தான் தலைவன், குகன்னு பேருவன். நிசாதான நேதா அவங்களோட போய் கட்டி தோல் நீதான்பா எனக்கு தோல் காட்டுல வரவேற்கிறாங்க அது உபச்சாரங்கள்லாம் பார்த்து அப்படியே கட்டிக்கிறான் ராமன். நீதீஸ்தக ஸ்ரீரந்திரேன சம்சேதா கண்டேன் செய்தி ஒன்று குரங்கு கட்டிக்கிறாங்க பின்னாடி. அப்போ குரங்கு போய் குரங்கோட சரணாகி பண்ணான் சுப்ரி வந்துட்ட இது பெருமாளுடைய ஒரு சௌசியில் நீதீஸ்தக. அதனால உன்னோடு 50 கம்பது அனுபவம் இப்படி இருக்கு, நீ என் பிராதா அசாதான் இல்ல, நீ காட்டுல இப்படிதான் எங்களை காப்பாற்ற கம்பீர தாண்ட வைக்க போற நிறைய உபசாரிக்கலாம் உபசாரம் பண்ணி. அதனாலே நிசாதராஜ சௌகர சூசீல்யதாகிற நிசாதன் அந்த வேடன் அவ்வளவு உறுதி இருக்கிறான் ராமனை. நீ கவலையப்படாத எந்த விந்தின் தெய்வமாக உன் ராத்திரி நான் காப்பாற்றுறேன் நான் இப்படிதான் சொல்றான். சௌசீல்ய சாகரான ரதுவீர கஞ்சத்துல தேசியன் நிசாதராஜ சௌசீல்ய சாகரான சௌசீல்யம் சமுத்திரம் தான் தேவை இல்லை சமுத்திரம். அப்போ எத்த ராமசகாதிங்கிற முக்கியது குணையூரக பதவி உலகோர் இருந்தவன் சிங்காரம் பலவித ரட்சணை எல்லாம் பண்ணலான் குகன் சொல்லலாம். ரக்ஷிஷ்யாமி தனுஷ்பாணி எப்படி வில்லதோ லக்ஷ்மணன் காப்பாத்துறாரோ அவனை விஞ்சிடுறான் பின்னாடி காட்டுல அப்படி தனுஷ்பாணியோட தூக்கம் இல்லாத லக்ஷ்மணன் காப்பாற்ற போறான். ராமன் தூங்காத லக்ஷ்மணன் தூங்குறது சொல்ல போறான். மகிப்பிராண யுவாச்சரக அவன் அதே குருன் சொல்றான், நீ நிம்மதியா தூங்கு, நான் அவனை காப்பாத்துறேன், வில்லும் கையுமா காப்பாற்றுறேன், என்னுடைய படைகள் அவனுக்கு யாரும் அவனை பண்ண முடியாது. அப்ப மனசுல வரதமா விரோதி நினைச்சிருக்கான் குகன். வந்தவனே அவன் புரிந்து அவனே சத்காரம் பண்றான். அப்படிப்பட்டு எஜ்ஜாதி சுந்தரபாலன் சோழன் ஆழ்வான் அனுபவிக்கிறார் பெருமாள் வைகுண்ட ராமன். அவன் ஏன் கீழே இறங்கி வரான், ராமன் கிருஷ்ணன் தவன் அவதாரம் அவதாரம் இறந்தோம் வைகுண்டதுக்காக கீழ் நிலையில அவதாரம். பெருமாள் அவதாரம் பண்ணா டீ ப்ரமோஷன் அவனுக்கு எதுக்கு, நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு டீ ப்ரமோஷன் ஆகிக்கிறான். அவதாரம் இறங்குறான் அவன் எஜ்ஜாதியோ யாதஜோ எத்வபாவ. ராஜா கொண்டு வந்த ராஜாமா இருக்கான், பிராமணன் கொண்டு வந்த பிராமணன், பிராமண யாஜகம் பண்ண பிராமண அவதார பிராமணனா வந்தான் போய் யாசிக்க போறான். ஏன்னா பிராமண யாஜகம் பண்ண முடியாது, பிரம்மஜாதி யாசிச்சுதான் சாப்பிடணும். பிராமணன் எஜ்ஜாதி எந்த ஜாதியை பார்க்கிறானோ அவன் எப்படி இருக்கணுமோ அப்படி ஆறான். எத்வபாவ பாதச்சாயாம் சம்சிதோ ஏபி கோபி. அந்த அவதாரத்தை யார் இவர் திருவதி யாசிக்கிறாரோ அவளாம் அந்த என்ன தேர்தல் ஆச்சு കരകളിൽ വെഞ്ചെന്ന് കാണാൻ ചെയ്യുമ്പോൾ അറിവൊന്നുമില്ലാതെ ആയിക്കുളത്ത് പിറകു കയറും തന്നെയാണ്. ഞങ്ങൾ ഉടതമാണി 30 നാൾ വ്രതം വരണ്ട ഗോപികൾ അനുഭവിച്ച മായി വേണ അനുഭവിച്ച കൂടാതെ വെള്ളം ചെയ്തു കഴിഞ്ഞാൽ ഭഗവാനുടെ സ്വരൂപം തെറ്റിപ്പോച്ചു. രാസക്രിയുടെ ഭാഗം തന്ന പോലും ആഹാ എന്റെ പെരുമാറെ നമ്മൾ വന്ന് വളരെ ഭാഗം ശുനയാരമാണ് കൂട്ടമേ കാരണം ബുദ്ധി കിട്ടാതെ ഇടയിൽ മാറ്റി പിന്നാടി പോവും. എളിയ സ്വഭാവം ഒരു നാൾ കുളിപ്പോ തലയിൽ കുളിക്ക മാട്ടോം, ഒരു നാൾ തലയിൽ കുളിപ്പോ ഉടം കുളിക്ക മാട്ടോം. ഇപ്പെല്ലാം ആചാരഹീന കുറവൊന്നുമില്ലാതെ പോകുന്നില്ല. ഇങ്ങനെ സർവലക്ഷണ സമ്പന്നം ആണാ നീ എന്നോട് പറയാൻ മുടിയാ ഞാൻ എന്ത് കുറവില്ല പറഞ്ഞു അറിയോ. ഇപ്പൊ നീ എടയം, നീ ദേവീ പുത്രം കൂടെ ഇല്ലേ, യശോദാ പുത്രം. അതിനാതി എങ്ങനെ പറയാൻ ഇരിക്കേ മാറമേക്കരേ ദജ്വാനം സാപ്പിടുറേ ആട്ടില് കൊടുക്കുറേ അത് പാനയില കൊടുത്ത് ദജ്വാനം വെച്ച് പുളിന്റെ വെച്ച് എങ്ങോട്ട് സാപ്പിടുറേ എങ്ങളോട് വിളയാടുറേ പിള്ളെ മുടങ്ങി. അതിനാലേ സാധ്യത സ്വഭാവ എന്താണ് എനിക്ക് കുറവുണ്ടാകുന്ന കുറവ് എന്താ ഒന്നോട് ഉത്തോന്നയാവും ഉനക്കയാമാക്കിയ ഓണ്ട് ബുദ്ധി പറഞ്ഞ് ഗോപികൾ കഴിയില്ല എന്ത് വിടാമൽ പോകാതെ കാപ്പാറ്റുണ്ട് ചില ദൈവം പണ്ട പേര് നിഷാദാനേത വേല ജാതിയോ അല്ലെങ്കിൽ വേല വേഷം പോട്ട് കാട്ടില് അതേമാതിരി എന്താ രാമൻ അതുപോലും മുതൽ സമാചാരം അത് കവി കുലപതി കവി കുറഞ്ഞ് സുഗ്രീവന്ന രാജാവ് അത് കുറഞ്ഞതാണവൻ മർക്കിട സ്വഭാവ മനഹാൻ ഇന്ന മനസ്സ് ഏൻ തരുമാറി ചഞ്ചലപ്പെടുത്തത് മനം ഒരു കുറഞ്ഞതാണ് குரங்கு ஒரு இடமா நிறைய இருக்காது நிறையான புத்தியும் இருக்காது அப்படிப்பட்ட அவரு ராஜா எப்படி இருப்பான் கவி கூறாபதி ஹீனர். ஆனா அவனைதான் பிரேம பண்ணிட்டு கவந்தன் காட்டுக்கு போற வழியில சீதி ராவன் அவற்றி போயிட்டான் அப்படி போயிட்டே வரான் கவந்தன். அவன் ஒரு சாபத்தினாலே ஒரு வயிற்றுல பல்லு அப்படியே முழுக வந்தான் அவன் அடிக்கிறான் கந்தரவமாய் அவன் வழி சொல்றான் சீதை தேடுவான் சுக்ரி வந்து போக யாருமே போகாது சுக்ரீவனு போய் சகாயத்தை வச்சு போடுறான் கதையை சகாயோ மித்திரன் அவனோட ஸ்நேகம் பண்ணிக்கோ சுக்ரீவனை ஸ்நேகம் பண்ணிக்கோணும் சகனாலியே பண்ற பெருமாள். அதனால அப்படியே போய் லக்ஷ்மணன் ஹனுமான சொல்ற புத்தி பாருங்க ரெண்டு பேர் தூர வராங்க உடனே வாரிக்கு பயந்து வாரி வராதுக்கான் சுக்ரீவன் எவ்வளோ வராடா பயமாறு வாரி வேகம் போட்டு போனான் ஹனுமான பார்த்து சொல்றான் யாரும் போய் செய்யும் வயது அவன் நல்ல உனக்கு இங்க வாடி வரமாட்டான் தெரியாதா ஏன் உனக்கு குறைஞ்சு புத்தின் அது மாதிரி இங்க வரமாட்டானே என்னால பொய் வாங்கணும் நீ அதை நித்தி வராம அனுமான லக்ஷ்மன் சொல்றாரு நான் அவரு பிராதா சுக்ரீவ சக்கியம் பண்ண வந்திருக்கான் நானும் ராமனும் சுக்ரீவனும் சரணம் கிட்டவும் லக்ஷ்மணும் சரணாதி பண்ண வந்திருக்கோம் சொல்றது லோகநாத புராணே லோகநாதன் ஒரு அர்த்தம் தசன சக்கரவர்த்தி பிள்ளைய அர்த்தம் இன்னொரு சாட்சாத் வைகுண்டநாதன் மனசுல வச்சு லக்ஷ்மணன் லோகநாத புறாவு லோகநாதன் சுத்தி குறைஞ்சு சிவாயி பண்ணுவதற்காக சொல்லுவோம். அதனால அது வாங்குவோம் என் மறு ஏழு தோல்ல ஏழு கொண்டு விட்டுறேமா தோல் ஏழு ரெண்டு ரெண்டு கையாயும் தோல்ல ஏற்றி ராமலட்சுமணால இதை அனுமந்த வாகனம் அனுபவிக்கணும் அது ரசம் அது பண்ணான். அப்போ சாட்சா மிருகத்துவத்தே வெயிலான போல இப்ப ராமலட்சுமணன் எப்படி கேட்பாரு சுக்ரீவனை நீ குரங்கு புத்தி உனக்கு நீ சாஷாமிருகம் கடையில தாங்கி தாங்கி தாழ்த்தாவது போற செவரம் ஒண்ணுதான் நீ சரி இருந்தாலும் ஒரு நாள போறேன் போட்டு ராம ஆசை வந்துடுறான். கவாபி குலபதி சுக்ரீவனா கிடைக்கிறது அக்னி சாட்சியாக இப்படி வேடத்தலைவனோட சத்தியம் பண்ணிட்டான். அது போட்டோம் அவனால மனுஷன் குரங்குகிட்ட சிறனை பண்ணுவான் பண்ணான் அப்படியே போனான் பம்பா நதி தாண்டி போறான். காபி சபரி காபி யாரோ ஒத்தி யாரோ ஒருத்தினா இந்த ஒரு சப்தம் மட்டத்தையும் சொல்லும் ஒருத்தி சொல்லும் ஒருத்தி மதனாய்த்திரந்து பெரிய தேவிக வயசுல பெரிய தபஸ் பண்ணவாவா அவன் வயசுல பிறந்தார் வசுதேவர் தேவி மூணு ஜென்மமா பெருமாளையே பிள்ளையா பிறந்த வரலையோ எப்படிப்பட்ட ஒருத்தி அவ வயசுல பிறந்த ஒரு சாதாரண இடைய வயசுல வந்து ஒருத்தி மகனாய் ஒருத்தி வளர காபின் காபி சபரி சபரியன் அவன்கிட்ட போறான், அப்படியே போய் சேர்ந்து போறான். அவர் சபர் சபரி வேறு ஸ்திரீயா இருந்தாலும் பக்தியோகம் பண்ணவா, போற ஜென்மத்தான் பக்தியோகம் பண்ணி அது பக்தியோகம் ஏதாவது ஒரு ஜென்மத்தை கடத்தேரும். அது சபரின்னு வேறு ஸ்திரீயா வந்து அவர் ஆசை வந்து செய்யலாம் பதிவிட பண்றான். அதுதான் அவருக்கு கடைசி ஜென்மம் பக்தியோகம் பண்ணவோ. அதனால அவர் பார்க்கறதுக்கு அவர் மகள் தோன்றது போறான். சபரியும் அபிபதிச்சு சித்தா சித்தான்ற வாங்கி அவர் சித்தை மோட்சம் போட்டு எவ்வளவு வழி பண்ணிட்டாரு. பாத உஜக்ராக சாமர்த்தமாக திருவடியை பிடிக்கிறார். சமண தர்மதம் சிதாம் வேறு தர்மத்தையே அனுப்பிக்கிறார். போன தர்மத்தை பக்தி பண்ணா கூட வேறு வச்சு வீடெல்லாம் எப்படி அதே மாதிரி இருந்து பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு திசை கழிச்சு தேங்கின மனதில் ராமனுக்கு பழ உதாரணம் பண்ணான். நல்ல பழங்கள் ராமன் வளர்ப்பதாக இருந்துச்சு. அவளுக்கு தெரியும், நமக்கே தெரியும் போது மாடு வளர்க்கவா எப்படி இருக்கும், மாடு எப்படி இருக்கும், எப்ப பால் கறக்கும், அதே மாதிரி எந்த பால் எந்த காய் எப்படி இருக்கும், எந்த மாதத்துல எந்த பழம் நல்லா இருக்கும், எந்த கையில எந்த பழம் நல்லா இருக்கும், பறிச்சு பறிச்சு அனுபவம் வளருக்கு நல்ல அந்த அனுபவத்தினாலே நல்ல பழங்களா தேர்ந்தெடுத்து ராமனுக்கு பிரச்சாரம் பண்றான். அவர் தேர்ந்தெடுத்த பயன்படுத்தால் அவர் எச்ச பண்ணி சாப்பிட்டு கொடுத்தா அர்த்தம் சொல்லிப்பான். இது உபன்யாசம் நம்ம ரசமா இருக்கும். எங்கயா எச்ச பண்ணி கொடுப்பாளா, அவதான் ராமன் தான் சாப்பிடுவதா. இப்படி அர்ஜனே சபரஞ்சன் உபச்சாரம் பண்றான். எனக்கு ஜென்ம சம்பந்தம் இதுதான் கடைசி ஜென்மம், நான் எப்போ மோட்சம் போயிருப்பேன், நீங்க என்ன வரப்போறேன் அவதாரம் இருக்கும் பார்த்து சேர்த்துட்டு போங்க. ராமன் மோட்சம் தரல, அவர் சேவைதான் கொடுக்குறாரு. சபரி மோட்சம் சாட்சி பூத்தா அப்படின்னு பேசி அவர் இவர் பேசிட்டு அப்படியே அக்னியில விதிச்சு மோட்சம் போற பெருமை ராமன் சாட்சி தான் பண்ணா, அவ மோட்சம் தரல. அவர் பக்தி அவர் பண்ணா ஜெயிச்சா சித்தரி சித்து ஏன்னா மோட்சம் போட்டார் சமுதிரம் பண்ணா. அர்ஜுனே சபரஞ்சன் அது ஆச்சாரியாவுக்கு தங்கியம் பண்ணி சபதமாச்சு நான் மோட்சம் போகிறேன் எச்ச காலம் யசாதும். அதனால அவர் ராமன் அனுகிரம் பண்றார். சரி நீங்க மோட்சம் போடுற வேலை வந்துட்டு அதனால நீங்க சௌரியமா போய் சேர்ந்தா உடனே முடியுது. சபரி சேவித்தால் சுக்ரீவனு ஆலயனம் பண்ணி கட்டிட்டு குறைஞ்சு வேதம் கட்டிட்டான். ஏன்னா என்ன தயாதே பண்றது, பெருமாளையை வாழ்க்கிற நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்ற தயாதே மூணாச்சு. நாளால் குஜேலஹா குஜேலஹா காபி இது காபி குஜேலஹா அதே வசத்தியான ஒரு குஜேலம் கிருஷ்ணத்யாதீப்தகாந்திரியா மகா சபோஸ்ரீ ஏழை நிறையும் சம்சாரி 27 பசங்கன்னு சொல்லுவா. கிருஷ்ணனுடைய சிநேகிதர் கிளாஸ்மேட் எப்படி பாருங்க, அவ படிச்சு படிப்பு முடிஞ்சவனே அவள் இவர் ராஜ்யத்துக்கு மதுரை ராஜ்ய ராஜ்யத்துக்கு ராஜாவாக போயிட்டு க்ஷத்ரியன் இவர் ஏரியாவே இருந்து இருக்க சுதாமான்னு சேர்ந்து பாகவதம் சொல்றது. கத்திரி சாக்ஷாபி சியப்பதி யார் அவன், இவர் கிளாஸ்மேட் யார், லக்ஷ்மிநாதன் மங்கம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய லட்சுமி இருக்காள். அவர் சொல்வதை நடக்கக்கூடிய சதங்கீர பராதீனான பகவான் சியப்பன். அவர் சொல்றா சில பேருக்கு பெருமாள் இருக்கிறார, பெருமாள் தெரியும். இவருக்கு பருப்பு செலுத்தாத சாந்தீவி என்றவர் 40 நாள்ல உடனே ஒவ்வொரு நாளும் ஒரு கலையாக 64 நாள் 64 கலை ஒரே நாள் போறோம் இப்படி சொல்லி வச்சார். அவருக்கு தெரியும் பகவான், அக்ரூருக்கு தெரியும் பகவான், அதே மாதிரி இவாளுக்கு தெரியும் குஜேலருக்கு தெரியும் தன் கிளாஸ் ஒன் பகவான். பெருமாள் எப்ப இதா கேட்பாரா மோட்சமோ ஆகவே இந்த ரொம்ப தரித்திரம் நிறைய போறோம், நிறைய ஜாஸ்தியா போச்சு பசங்களை காப்பாற்றவங்களோ பொறுக்க முடியல பத்னி. அவ போற நாசனே கணவன் பார்த்து சொல்றான், சர்வேஸ்வரன் அவன் கிளாஸ்மேட்டு ஏன் இப்படி தரித்திரத்தோட இருக்க, அவன் நினைச்சா ஒரு க்ஷணம் போறாரா கொஞ்சமாவது வாங்கிட்டா குடும்பத்தில் நடத்துறதுக்கு போய் அவன் ராஜா பார்க்கறானே அங்கேயும் போறார். 10,000 பத்தினி வருது சொல்லுவான், 10,000 திருமாளிகள் எல்லாத்தையும் கிருஷ்ணன் இருக்க அங்க ஒரு எந்த பார்த்து தேடி கேட்டு அந்த ஆட்டு வாசல் இருக்கிறார். ஊரே இருந்து பார்க்கிறார் கிருஷ்ணன் கோடி வர. ஐயோ நம்ம கிளாஸ்மேட் வராங்க. நேர வந்த அவர் அவர் சேவிக்கிறார் பிராமணரோடு சகோத்சாகிதாத்தோத்யாம் கட்டினார் அப்படி பெருமாள் கட்டுகிறது சில பேருக்குதான் அந்த அனுகிரகம் கிடைக்கும். அதுகொண்ட தேவதேவ ஜெகத்குரு ஜெகத்குரு நீ என்ன கட்டுகிறீங்க என்ன சேவிக்கிறீங்க ஆசி போய் ஊதிய உட்கார வச்சு ருக்மிணி கிருஷ்ணனா உஜாரம் பண்றாரு. பத்திரம் புஷ்பம் பரந்தோஜம் சொல்றாரு நீ என்ன கொண்டிருக்க இவனுக்கு எனக்கு ஏதாவது பிடிச்சு கொடுத்தியா அவன் பிடிக்குமே எனக்கு சாப்பிட்டு என்ன பண்றதுன்னு கேட்க குஜேவர் பார்த்து கிண்டல் தானே இது. குழந்தைகள் அவர் பத்தி குத்தரிச்சுக்காங்க வெறுமை போகாது. ராஜா பிராமணர் பிராமணோத்தமா குழந்த ஆச்சாரியா இருக்கு வெறுமையோட போகக்கூடாது. அது போக அவருக்கு கொண்டிருக்கேன் அது ரொம்ப நன்னா இருக்கேன் வாங்கி சாப்பிட சாப்பிட கீட்டு சொல்றது இந்த இடத்துல பாகவதில் வரது. அப்ப நீ என்ன எத்த கொடுத்தாலும் பரவாயில்ல கிமுப்பாயம் ஆனிட்டே என்ன கொண்டு வந்திருக்கேன் எனக்கு நெருவதும் பரவாயில்ல. பத்தம் புஷ்பம் பரந்தோயம் யோமே பத்தியா பிரியச்சனி சதகம் பக்தியோகமேதாத்மகம் நீ இலை தொழுகை இலை கொள்கிறியா புஷ்பம் கொள்கிறியா பரந்தைய தீர்த்தம் கொள்கிறியா பக்தியோடு நீ எது கொடுத்தாலும் சரி பக்தி அதான் பக்தியா அது நான் ரொம்ப சரியாக ஏற்றி பக்தி அண்ணா கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற தீர்த்தம் கொடுத்தா தீர்த்தத்தை கடிச்சு சாப்பிடணும் அஷ்டாமின்னு பதம் போற ஐ ஈட் ஐ ட்ரிங்க் சொல்ல அப்படிப்பட்ட சதகம் பக்தி உதவாமி அதனால ரொம்ப கட்டிண்ட ஞாபகங்கள் எல்லாம் பழைய நினைவு எல்லாம் பாத்தியாக நம்ம எப்படி இருந்தோம் எப்படிதான் போனோம் ஆச்சாரியார் எப்படி கட்டணும் ஆச்சாரியார் எப்படி தட்சிணம் கொடுத்தோம் படிப்பெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே குருவன் இருந்த போது அவர் பிள்ளையோட போனோம் ஒரே மழை புயல் கொற்ற மழை சமித்து சமித்து கொடுக்கறதும் காட்டுக்கு போனோம் நம்ம எல்லாம் நம்ம குரு புத்திரன் சவுத்து போற போய் சமுத்திரத்தை போயிட்டான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா நேர வந்தோம் துக்கத்தான பங்கிட்டோம் ஒரே துக்கம் படிப்பை முடிச்சிருந்தோம் குருகிருஷ்ணன் என்ன ஒண்ணு கேட்டார் ஆச்சாரியெல்லாம் குரு சொல்ல மாட்டான் எனக்கு ஒண்ணு பண்ணா நீ பத்தினியை சேவிச்சுட்டு போங்கடான்ட்டார். பத்தினி போய் சேவிச்சா குருகிருஷ்ணன் கேட்டோம் வாண்டான்ட்டு ஆச்சாரியர் எங்களுக்கு என்ன பார்க்கணும் ஒரே துக்கத்தை இருக்கும் புள்ள ஒருத்தர் போயிட்டான் உங்களோட தானே போனான் அவன் நீ சர்வசக்தன்னு தெரியும் எங்களுக்கு அவனை கொண்டு கூடாதா அப்படின்னாரு. உடனே போய் சவுதிதாரங்கிட்ட போனார் கோபத்தைப்பட்டார் அவன் உள்ள பஞ்சஜன்மும் அவசரம் அவன் தான் தூக்கி போடுறான்னு முதல்ல அவரை அடித்த அவன் தலைவருக்கு சங்கத்தை எடுத்திருந்தார் பஞ்சஜன சங்கம் எடுத்திருந்தாலே பாண்டியஜனையும் போய் அவன் பையன் நான் வரல போய் யமதோகத்தை போய் கீடு அங்கதான் இருக்கான் உங்க பையன் நேரம் யமதர்மராஜன போறார் அவன் வரவே இருக்கான் எனக்கு குரு புத்திரன் எங்க இவர் இருக்கார் சுவாமி இங்க வந்துட்டார் அவர் தண்டனை கொடுக்குறாரு நான் யமதோகம் வந்திருக்கார் அது குருனர் அது எப்படி கொடுக்க முடியும் மரணம் அடைஞ்சவாழ அப்படியே கொடுக்க முடியுமா யாராவது திரும்பி போயிருக்காளா கொடுத்தாலும் எங்க ஆச்சாரியங்க வாக்கு கொடுத்துருக்கேன் ஆச்சாரிய பத்திக்கிட்ட பயந்து போய் அப்படியே கொடுத்துடும் லோகத்துக்கு கிருஷ்ணாவதாரத்தில் எவ்வளவு பந்துக்கள் எவ்வளவு வேண்டி வரலாக்காளே செத்து போனவாத வர வைத்து கொடுத்துருக்காளா கிருஷ்ணன் யாருக்கு சொந்த மித்திரன் சிஷ்யன் அர்ஜுனன் அவன் வந்து அபிமன்யு போயிட்டான் அவர் எதிரியே மீட்டு கொடுத்தாரா கொடுக்கல ஏன்னா மரணமானது சுவாவம் வேறு எழுத போறா அவ்வளவுதான். ஆனா குரு தட்சிணது ரொம்ப ஆச்சாரியாய பிரியந்தனமாக அவருக்கு எது போயும் அதை கொடுக்கணும் குரு தட்சிணை ஒழிச்சுட்டு கொடுக்க கூடாது அவர் சொல்ல மாட்டான் அது தெரிஞ்சு குரு தட்சிணை ஒரு விசேஷமானது எங்கேயாவது இறந்தவர் அப்படியே கொண்டு வந்தாளா எந்த அவதாரத்தையும் கிடையாது கிருஷ்ண அவதாரத்தில் யாருக்கும் மனதில் ஆச்சாரியருக்கு அவர் புத்தரை அப்படியே கொண்டு வந்தார் ஒரு டேமேஜும் கூடாது நான் யமங்கிட்ட அப்படியே கொடு மாதவத்தோன் புத்திரன் போய் மறுகிடல்வாய் அங்க போனா மாண்டானை ஓடுவித்த நக்கடையா எல்லாரும் வந்தான் தட்சிணை அத்தியனம் பண்ண வேதாத்தியாசம் சாஸ்திரங்கள்லாம் வாச ஆச்சாரியனுக்கு தட்சிண குருத்தியாகும் கேட்க ஓடுவித்த தட்சிணையாகும் எப்படி கொடுத்தாங்க ஒரு ஒருவே அது எப்படி எந்த மாதிரி கால் கை முகலாம் என்று அப்படியே கொண்டு வந்து கொடுத்தான் ஒரு ஸ்ரீரங்கத்தை மங்களாகாரம் என்ற பெரியாழ்வார் அப்படி குஜேலகம் குச்சேவர் அப்படி குச்சேவர் கந்த துணி குத்திருக்கிறார் சரி போயிட்டு வர சரின்ட்டார் குச்சேவர் பார்த்தார் சரி இந்த ஐகளோடு ஒரு செலவும் தரல பகவான் நானும் கேட்கல. சிலர் கொடுத்தா சிவர் வந்துடும் பகவான் கொடுக்க போறது அவனுக்கு தெரியும், கொடுக்கமா வாண்டாம அப்படின்னு நினைச்சே கந்த வேசி ஓடி ஆற்றுக்கு போயிட்டு இருக்க. ஆற்றுக்கு போனா ஏற்கனவே நிறைய சிலவர் எல்லாம் கொடுத்துருவான் பகவான். அப்படி குச்சிரா ஆனா மக போஜனா சொல்ல போற என்ன, நான் தரித்திரம் என்ன கட்டிண்டாரு பகவான். குவாரம் தரித்ரா பாபியான்னு அவ யாரு, நான் இந்த லோகத்துல மனுஷ ஜென்மத்த தரித்திர பாபி. அவன் அவதாரம் பண்ண போட்டு ச கிருஷ்ணா ஸ்ரீநிகேதனா எப்ப லட்சுமியோடு இருக்கிறவன் அகையிலே நிறையம் என்று என்ன கட்டிட்டானே அவன் உள்ள நச்சு சந்தோஷம் போறேன். சரி தரம் கொடுத்தா கட்டிடுவான், தரம் கொடுக்கற போறது உள்ள போனான். இப்படி எதாச்சு கவிகுலபதி உறங்கு காபி சபரி வேடுவஸ்ரீ குசேலா கந்தவு விட்டுவன் அந்த குஜா கோணி கூடிய கதை. இன்னும் நாலு ஏழு நாலு அனுபவிச்சோம். நாளைக்கு இன்னும் இந்த ஸ்லோகத்தில் அறுபத்தி மூணு பேர் இருக்க நாளைக்கு அனுபவிக்கிறோம். உபன்யாசம் முடியுது அழகாக. கவிதாக்கு சிம்மாய் கல்யாண குறைதாலுமே வெங்கடேஷாய் வேதா அந்த உறவே மகா.